எடா சிவா நிறுத்து. ஜடாகடாக சம்பிரம பிரமன்னிலிம்ப நிற்சரி விலோல வீச்சி வல்லரி விராஜமான மூர்த்தமி. ஜலல்லாட்ட பட்ட பாவகே கிஷோர சந்திரசேகரே பிரதி பிரதிக்ஷணம் மமா. ஆரிவன் ஆரிவன் கல்லும் தூக்கி போயிடுனோன் பைதல் போல தோளு மேலே நம்மை தூக்கி போயிடுனோன் ஆரோரும் கண்டதில்ல ஆருமே கேட்டுமில்ல கங்கையை தான் தேடிக்கொண்டு தன்னை தானே சுமந்த சிவலிங்கம் நடந்து போகுன்னு. ஜங்க பிங்கள ஸ்புரத்தனாமணி பிரபா கதம்ப குங்குமத்ரவ பிரலிப்த திக்வதூமுகே மதாந்த சிந்துர ஸ்புரத்வ குத்தரிய மேதுரே மனோ வினோதமத்புதம் விபத்து பூத பத்தரீ. അമ്മയുടെ ശിവന് ആയിരം തവണയല്ല, ഇനി ഓരോ നിമിഷവും ശിരസ് കുളിരാൻ പോവാ. കണ്ടോ?